முன்றே அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகிறேன் நாளும், அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகிறேன் நாளும். ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லை ஆள, ஒரு ராணியும் இல்லை வாழ. நிம்மதியில்லை